పల్టి పక్ రెడర్ల ఉడన పల్తే వరల్డ్ మొత్తం అర్ల ఉడన పిస్తే పిసిరి కల్పి పెర్ల ఉడన పల్తే. ఏ నిక్కులు పిక్కులుమా, ఓ తొట్టన తొక్కులుమా, మకరకు కర్మా పోయి తర్లవు కర్మా. ఏ నిక్కులు పిక్కులుమా, ఓ తొట్టన తొక్కులుమా, మకరకు కర్మా పోయి తర్లవు కర్మా. சிம்தாங்கார எங்க நானி சீர நின்ட வார முஸ்டப்டிக போற சிம்தாங்கார சில்பி நிக போற பக்கல போட விருந்த வைக்க போற பல்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வருது மொத்தம் அருள உடன பிஸ்த பிசிறு கல்பி பெருல உடன பல்த்து. ஏ நிக்கலு பிக்கலுமா, ஓ தொட்டன தொக்கலுமா, மக்கருக்கு கருமா போய் தரல பிக்கலுமா, ஓ தொட்டன தொக்கலுமா, மக்கருக்கு கருமா போய் தரலவு கருமா அந்தர் பண்ணினா. நம்ம புஷ்ட இருக்க கோட்டை இல்ல, அல்லாஜரும் பெட்டை இல்ல, சிச்சினுக்கும் செட்டை இல்ல கோபிலே பிக்கலுமா, ஓ தொட்டன தொக்கலுமா, மக்கருக்கு கருமா போய் தரலவு கருமா. ஏ நிக்கலு பிக்கலுமா, ஓ தொட்டன தொக்கலுமா, மக்கருக்கு கருமா போய் தரலவு கருமா அந்தர் பண்ணினா தாயின் தானா.